in space. Hey, ennorutha varuvare urakkaga kaathirundha enna theradha illa unna thedava yen kaadhal ponida kaadhal onna nenache vaalura நீ திரும்பி பார் போதும் ஒன்ன ரசிச்சே வாழுவேன். If I give you space, hey, என்னொருத்த வருவான். உனக்காக காத்திருந்தா என்ன தெரியதா இல்ல உன்ன திடவாசல் அவளையும் கெஞ்சுறேன். சாகரண்டி அடி ஒன்ன பார்த்த ஒரு நாள் மனசு இப்ப பட்டுன்னு உடையுதடி. அடி ஒன்ன பார்த்த ஒரு நாள் மனசு இங்க தாங்காம நொறுங்குதடி. அடி என் கூட இல்லவே அது நான் என் கூட நீமை இல்லை காதலும் பொய்மை இல்லை திரும்பி வா என் கூட தான் பொய்னு சொல்லவே இல்லை ரவுடிய Listen, it was meant to be you, it was meant to be us. I put that trust, but it was just lost. Now, yaar, I know, ne theriyili, ya, yin, boomi, ulakam, yellan, sonna, but that like, bitch, please, sollama, kollama, just let me. Na, nerungu, bodu, don't touch me, yippa, vali, bodu, yo, so deep, like, I just wanna know, penini, yivu, nukko, garan, never know, na, yippa, yamma, naga, theriyili, no, yam, valke, mudi, vada, nini, pata, do, like, fuck it, anjala, na, kenjala, one, nindala, na, tangala, poyana, valke, valara, na, umayana, kadala, thirdara. Hey, ava per anjala, avalayum kenjuran. Hey, dinamu sagarandi, adi onna paatha oru naal. Manasu ippa pattennu odaidadi, adi onna paatha oru naal. Manasu inga thangama norungudadi, adi en kooda illave adu naan. En kooda neeme illa kaadalum poi. காத்திருந்தா என்ன தெரியதா இல்ல உன்ன